முக்கியமா நீ எனக்கு தேவையே இல்ல. பத்து நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல. பத்து நாளா சரக்கு அடிச்ச போதையே இல்ல. உலகம் புரிஞ்சு ட்ரௌசர் கிழிஞ்சு இனி பிச்சுக்கிற எங்கிட்டதான் ஒன்னும் இல்ல. சங்கருக்கு பாக்கெட்ல தம்மருக்கு உசுர விட எண்ண இருக்கு. டென்ஷன் ஆவாதன் கீழ மண்ணிருக்கு வானத்துல சன்னிருக்கு. இன்னைக்குதான் முக்கியம் அழுது சாவாத. Savannah.